கோட்டை பிள்ளையாரே, உன்ன நம்பி வந்தோம் பிள்ளையாரே. உச்சி மலைக்கோட்டை பிள்ளையாரே, உன்ன நம்பி வந்தோம் பிள்ளையாரே. நல்ல வழி காட்ட வாருமையா, நீதானே காவலையா, நீதானே காவலையா. நல்ல வழி காட்ட வாருமையா, நீதானே காவலையா, நீதானே காவலையா. முந்தி முந்தி நாயகரே, மூஷிகத்து வாகனரே, முச்சந்தி கவலரே, முலவரே, முன்னவரே. முந்தி முந்தி நாயகரே, மூஷிகத்து வாகனரே, முச்சந்தி கவலரே, முலவரே, முன்னவரே. உச்சிமலைக்கோட்டை பிள்ளையாரே, உன்ன நம்பி வந்தோம் பிள்ளையாரே. நல்ல வழி காட்ட வாருமையா, நீதானே காவலையா, நீதானே காவலையா. நதியோரம் குளத்தோரம் கரையாளும் பெருமானே, மலையேறி அமர்ந்ததென்ன உரைப்பாயோ விநாயகனே. நதியோரம் குளத்தோரம் கரையாளும் பெருமானே, மலையேறி அமர்ந்ததென்ன உரைப்பாயோ விநாயகனே. பொங்கி ஓடும் காவிரி அழகை காணும் ஆவலோ, தஞ்சை மண்ணின் வயல்வெளி பசுமை காக்கும் சேவையோ. தம்பி அவன் வேலனுக்கு இடமில்லையோ, மலையை தந்துவிட உனக்கு இன்னும் மனமில்லையோ. தம்பி அவன் வேலனுக்கு இடமில்லையோ, மலையை தந்துவிட உனக்கு இன்னும் மனமில்லையோ. உச்சி மலைக்கோட்டை பிள்ளையாரே, உன்ன நம்பி வந்தோம் பிள்ளையாரே. நல்ல வழி காட்ட வாருமையா, நீதானே காவலையா, நீதானே காவலையா. கரையோரம் தவமிருந்து சலித்ததிலே மாறுதலோ, வயலூரின் வடிவேலன் அருகிருக்கும் ஆறுதலோ. கரையோரம் தவமிருந்து சலித்ததிலே மாறுதலோ, வயலூரின் வடிவேலன் அருகிருக்கும் ஆறுதலோ. சமயபுரத்தாயின் அருகில் வாசம் பொழியவோ, பள்ளி கொள்ளும் அரங்கனுக்கு காவல் புரியவோ. உச்சிமலை கோட்டையில் ராஜாங்கம், உன்னை மெச்சி வரும் பக்தருக்கு ஆனந்தம். உச்சிமலை கோட்டையில் ராஜாங்கம், உன்னை மெச்சி வரும் பக்தருக்கு ஆனந்தம். உச்சிமலை கோட்டை பிள்ளையாரே, உன்ன நம்பி வந்தோம் பிள்ளையாரே. மலைக்கோட்டை பிள்ளையாரே, உன்ன நம்பி வந்தோம் பிள்ளையாரே. நல்ல வழி காட்ட வாருமையா, நீதானே காவலையா, நீதானே காவலையா. நல்ல வழி காட்ட வாருமையா, நீதானே காவலையா, நீதானே காவலையா. முந்தி முந்தி நாயகரே, முஷிகத்து வாகனரே, குச்சந்தி கவலரே, முலவரே.